மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா, சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா, என்னோட தாய் தந்த பாட்டு தானம்மா. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. சிட்டு நான் குடிக்க வாராதா, கள்ளிருக்கும் ரோசாப்பு கை கலக்க கூடாதா, ராப்போது ஆனா உன் ராகங்கள் தானா, அன்பே சொல் தானா தொடாகாத ஆனா. உள்மூச்சு வாங்கினேனே உள் மீது தூங்கினேனே, இல்லாத நெஞ்சோடு தாங்கினேனே, நிலாவ நாளும் தேடும் வானம்மா. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. குத்தாலத்து தேனருவி சித்தாடதான் கட்டாதா, சித்தாடைய கட்டி ஏழ கையில் வந்து கிட்டாதா. ஆத்தோரான பூங்காத்தோடு ஆடு, ஆவாரம் பூவில் அது தேவாரம் பாடு. இங்கே நான் காத்திருக்க என் பார்வை பூத்திருக்க, எங்கேயோ நீ இருந்து என் மீது போர் தொடுக்க, கொல்லாதே பாவம் இந்த ஜீவன்தான். மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா, சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா, என்னோட தாய் தந்த பாட்டு தானம்மா. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா.